அது வட சுமை என்ன அமுதன அறிவு அறிதன எழிதன அமரரும் அறியா இது அவள் திருமுறி இதனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்களும் தருளும் மது வளர் கொழுதிரு உத்தர கோசல் மங்கையுள்ளாயிரு பெருந்துரை மன்னா எது என்னை காணி கொள்ளும் ஆரதி